முதல் நாள் என்று எதுவோ ஒன்று வேறாக உன்னை மாற்றலாம் அங்கங்கு அனலேற்றலாம் என் உள்ளம் பாடுகின்றது யார் சொல்லி கற்றுக்கொண்டது முதல் நாள் என்று எதுவோ ஒன்று வேறாக உன்னை மாற்றலாம் அங்கங்கு அனலேற்றலாம் முதல் நாள் என்று எதுவோ ஒன்று வேறாக உன்னை மாற்றலாம் அங்கங்கனலேற்றலாம் உப்புக்கல் வைரம் என்றுதான் காட்டிடும் காதல் ஒன்றுதான் உண்டாகும் இன்பங்கள் உச்சம் உச்சம் என்றாலும் துன்பம் தான் மிச்சம் மிச்சம்